ராணி நன்னி மேனி கொஞ்சம் தாக்கி போனி செய்யனி. ஏஹவா ராணி நன்னி மேனி கொஞ்சம் தாக்கி போனி செய்யனி. மனசே நீ மீதே காணி நுவ்வே லேனி நேனே காணனி. நுவ்வு தூரம் ஐதே பாதனி கலிசுண்டே முல்லை பூவனி. நீ தாசுள்ளாக மாறனி தனு நேனே யாரா தீயனி. ராணி ராணி நீனு மேகம் லாக ராணி. காணி காணி ஈதாகம் மந்தம் காணி. போனி போனி மே நாதோ வேறை போனி. கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சை பிரேமணி. ராணி ராணி